திருமார் வணக்கம். அந்த கரும்பில் மையத்தில் வந்து மண் குவியலாக வைக்கல பாருங்கள். நாலு கரும்பு அப்படியே கிடக்கு கீழே, நடுவில் வந்து உயரமாக அந்த குவியலாக வச்சு வைக்கணும். கரும்பு வந்து கொஞ்சம் சாய்வாக வைக்கணும். அந்த கரும்போட எல்லா கரும்புலேருந்து வேர் வந்து மண்ணை தொட்டுக்கிறது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கரும்பை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்பக்கம் வந்து பிறை மாதிரி எழும்பி நிற்கணும். அதில் வந்து கரும்பு வந்து சரிவாக இருக்கணும். இந்த மாதிரி கீழே தரையில் கிடக்கிறது மாதிரி இருக்குது, கொஞ்சம் மேலே எழுப்பி வைக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி நின்றுதுன்னா ஒரு வேளை அழுகிறோம். கொஞ்சம் சரிவாக வைக்கிறது, கரும்பை வந்து சரிவாக சாய்ச்சி வைக்கிறது நல்லது. அப்புறம் மையத்தில் வந்து கொஞ்சம் குப்பை வரும், இருந்ததுன்னா குறை குப்பை வரும், இல்லாட்டினா நல்லா அது பக்கத்தில் கரும்பு குழி போட்டிருக்கீங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ள மே மண், நல்லா பளபளப்பான மண் எடுத்து நடுவில் குவியலாக வச்சு அந்த கரும்போட ஒன்று ரெண்டு கணு வந்து அந்த மண் குவியலில் வந்து மூடணும். அந்த மாதிரி சரிவாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வளையம் மாதிரி சக்கரம் மாதிரி ஒரு வெற்றிடம் இருக்கும். வெற்றிடம்னா அந்த கரும்பு நாலு பக்கத்துலேயும் வெளிவட்டத்துக்கும் உள்ளே குவிச்சிருக்கிற மண்ணுக்கு இடையில கொஞ்சோண்டு இடம் இருக்கும், வட்டமாக பாத்தி மாதிரி. அதில் தான் தண்ணி விடணும். தண்ணி விட்டால் அந்த அடிக்கணு வரைக்கும் போய் உள்ளே நனையும். குவியலாக இருக்கிற மண்ணுக்கும் கீழ்ப்பகுதியெலாம் நனைஞ்சிரும், மையத்தில் வெளிப்பகுதியிலையும் நனையும். அதனால் ரொம்ப வேகமாக அந்த கரும்பு வந்து வேர் விட்டு வளரும். சரியா, நடுவில் மண்ணை வந்து குவியலாக வைக்கணும். ஏற்கனவே நம்ம மாதிரி செஞ்சுருக்கோம், பார்த்துக்கோங்க.